ya sakhi. Priya sakhi. வருவேன் வாசல் தேடி வருத்தம் ஏனடி வருவேன் பாடல் போடி தனிமை ஏதடி இளைய தேகம் ஓ இளைய வேண்டும் சகி ஓ பிரிய சகி கண்மணி பூமி தன்னை கையில் ஏந்துவேன் வார்த்தையொன்று பேசு பொல்மணி மேகம் போல வானில் நீந்துவேன் வானமும் வையமும் வாழ்த்துமே பிரியசகி ஓ பிரியசகி பிரியசகி ஓ பிரியசகி பிரிய சகி ஓ பிரிய சகே.